அலைகின்ற தெய்வம் நீயே. கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே, குறை அனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே. கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே, ரமண குறை அனைத்தும் களைகின்ற தெய்வம் நீ. பக்தர்களை